கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது ஆற்றலையும் அவனது வல்லமையையும் இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு தருணங்களிலே, பல்வேறு காலகட்டங்களிலே, பல்வேறு ஆதாரங்களையும் அத்தாட்சிகளையும் ரப்பல் ஆலமீன் இந்த உலக மக்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தக்கூடிய அந்த அத்தாட்சிகளை பெரும்பாலான மக்கள் உணராதவர்களாகவும், அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்காமல் இருப்பதும் தான் இந்த உலகில் ஏற்படக்கூடிய எல்லா தீங்குகளுக்கும், எல்லா சீர்கேடுகளுக்கும், எல்லா ஒழுக்கக்கேடுகளுக்கும் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்கள் என்ற யூதர்களை ஒரு உன்னதமான சமுதாயமாக ஆக்கியதாக தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். யா பனி இஸ்ரவேல் அதுக்கொரு நியாமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும் ஓ அன்னி ஃபவ்வல்துக்கும் ஆலல் ஆலமீன், சூரத்துல் பக்ராவில் சொல்கின்றான். ஓ பனு இஸ்ரவேலர்களே, யூதர்களே, உத்குரு நியாமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், நான் உங்கள் மீது செய்த அருட்கொடைகள் எல்லாம் நினைத்து பாருங்கள். மேலும் ஓ அன்னி ஃபவ்வல்துக்கும் ஆலல் ஆலமீன், உலகத்தில் உள்ள எல்லா மக்களை காட்டிலும், எல்லா சமூகத்தாரை காட்டிலும் உங்களைத்தான் நான் மேன்மையாக்கி வைத்திருந்தேன் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள், நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு உன்னதமாக இருந்த சமுதாயம், பிறகு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் ஆளானார்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். வபாஉ பிகதபின் அலா கதப், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு அவர்கள் ஆளாகி விட்டார்கள் என்று எச்சரிக்கின்றான். அது மட்டுமல்ல, நாம் தினந்தோறும் மூமின்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரான பாதையை, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்கள் நேரான பாதையை காட்டு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு அடுத்த வரியிலே கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், கோபத்திற்குள்ளான யூதர்களுடைய பாதையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, உன்னுடைய கோபத்திற்குள்ளான யூதர்களுடைய பாதையை விட்டும், யூதர்களுடைய கலாச்சாரத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய தப்பான சீர்கெட்ட வழியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நம்மை நினைவுறுத்தி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கும் அளவுக்கு ரப்பல் ஆலமீன் நம்மை வலியுறுத்தி இருக்கிறான் என்றால், அந்த அளவுக்கு அவர்கள் சீர்கெட்டு போனதற்கு காரணம் என்ன? அன்னி ஃபவ்வல்துக்கும் அலல் ஆலமீன், உலகத்தார் அனைவரை காட்டிலும் உங்களைத்தான் மேன்மையாக்கி வைத்தேன், உங்களைத்தான் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றேன் என்று ரப்பல் ஆலமீன் கூறப்பட்ட, ரப்பல் ஆலமீனுடைய திருநாவால், ரப்பல் ஆலமீனுடைய வாக்குறுதிகளால் சிலாகிக்கப்பட்ட அந்த உன்னதமான ஒரு சமுதாயம், பிறகு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையும் அல்லாஹ்வால் தூற்றப்பட்டு விட்டு, பிறகு உன்னத சமுதாயமாக இந்த சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம் ஆக்கப்பட்டு, ஓ உன்னத சமுதாயமே, உயர்வான சமுதாயமே, நீங்கள் தான் சமுதாயத்தில் மக்களில் வெளியாக்கப்பட்டவர்களாம், ஹைர உம்மத், சிறந்த உம்மத்தினராக ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைப்பற்ற உன்னதமான சமுதாயம் என்று பெயர் கொடுத்து, அந்த யூத சமுதாயத்திற்கு கொடுத்திருந்த அந்த டைட்டிலை பிடுங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹைர உம்மத், உன்னதமான சமுதாயம், சிறந்த சமுதாயம் என்ற டைட்டிலை, பட்டத்தை முஸ்லீம்களுக்கு வழங்கிவிட்டு சொல்கின்றான், அவர்கள் இழந்ததை போன்று நீங்களும் அந்த ஹைர உம்மத் என்ற பெயரை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் கொடுத்த அவ்வளோ மகத்துவத்தை, அவ்வளோ சிறப்பை இழந்ததற்கு என்ன காரணம்? ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை அவர்கள் எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கவில்லை. அல்லாஹ்வை ஏதோ அவன் வீட்டு வேலைக்காரன் மாதிரியும், அவன் விளையாட்டு பிள்ளை மாதிரி விளங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை, அல்லாஹ்வுடைய சிறப்பை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை எப்படி விளங்க வேண்டுமோ அவர்கள் விளங்கவில்லை. அதனால் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துடைய மகத்துவம் தெரியாமல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் எத்தனையோ விதங்களிலே சிறப்பாக்கி வைத்திருந்த அந்த சிறப்பு தெரியாமல், அவர்களை மேன்மையாக்கி வைத்திருந்த அந்த மேன்மை தெரியாமல் அவர்கள் சாதாரணமாக நடந்து கொண்டார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு கீழ்நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே மூமின்களே, உங்களுடைய தொழுகையிலேயே, உங்களுடைய ஐவேளை தொழுகையிலேயே கட்டாயமாக ஃபரலாக ஓத வேண்டிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே அவர்களை பற்றியும் நீங்கள் துவா கேளுங்கள். எப்படி? ரைரில் மகதூபி அலைஹிம், யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திற்குள்ளான யூதருடைய பாதையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அருமைக்குரியவர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், யூதர்கள் அல்லாவை விளங்கவில்லை, அல்லாவுடைய வல்லமையை விளங்கவில்லை, அல்லாவுடைய குதிரத்தை விளங்கவில்லை. ஏதோ தான் தோண்டித்தனமாக புரிந்து வைத்திருந்தார்கள் அல்லாவை, ஏதோ தங்கள் வீட்டு விளையாட்டு பிள்ளையை போன்று அல்லாஹ் விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால் அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தையும் இசத்தையும் இழந்தார்கள். ஆனால் உன்னதமான சமுதாயம் என்று அல்லாஹ்வால் போற்றப்பட்ட நாம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்திற்குரிய உம்மத் என்று புகழப்பட்ட நாம், அல்லாஹ்வை முறையாக விளங்கி வைத்திருக்கின்றோமா, அல்லாஹ்வை வல்லமையை விளங்கி வைத்திருக்கின்றோமா என்று சொன்னால், சகோதரர்களே, கிட்டத்தட்ட அந்த விஷயத்திலே நாம் யூதர்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமையும் அல்லாஹ்வுடைய குதிரத்தையும் விளங்காத விஷயத்திலே. காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய வல்லமையை ஒரு மூமின் எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும்? ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை பற்றி திருக்குறானிலே எங்கெங்கெல்லாம் சொல்லுகின்றானோ, தன்னுடைய குதிரத்தை பற்றி எங்கெல்லாம் வெளிப்படுத்துகின்றானோ, கடந்த கால சம்பவங்களிலே இன்னாரிடத்திலே இப்படி என்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தினேன், இன்னாரிடத்திலே என்னுடைய வல்லமையை இப்படி காட்டினேன், இன்னாரிடத்திலே என்னுடைய ஆற்றலை இப்படி வெளிப்படுத்தினேன் என்று ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் சொல்லியிருக்கின்றானோ, அந்த குர்ஆனை பற்றி நாம் எந்த பொருட்டும் எடுப்பதில்லை, அந்த குர்ஆனை நாம் பார்ப்பதும் இல்லை, அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிற வல்லமைகளை பற்றி புரிந்து கொள்வதும் இல்லை. உலகத்தில் எத்தனை நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினானோ அத்தனை நபிமாருடைய விஷயத்திலும் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை சொல்லி காட்டுகின்றான், தன்னுடைய குதிரத்தை சொல்லி காட்டுகின்றான், தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை, கர்ப்பிணியான மனைவியை அழைத்துக் கொண்டு காட்டு வழியே வருகின்றார்கள். சினாய் பகுதி என்ற பகுதியிலே, அந்த சினாய் பகுதி வழியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த அம்மையாருக்கு பிரசவ வலி ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் பார்க்கிறால் மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டுப்பகுதி மலைப்பகுதி, எங்குமே ஆள் நடமாட்டம் இல்லை, தன்னுடைய மனைவியை பிரசவ இதில் துடிக்கிறாங்க, ஒரு ஆம்பளை உங்களுக்கு என்ன பிரசவம் பார்க்க தெரியும், உடனே பார்க்குறாங்க ஒரு மலை உச்சியில் கொஞ்சம் தூரத்தில் ஏதோ நெருப்பு எறிவது மாதிரி தெரியுது, நேரம் அந்த நெருப்புக்கிட்ட போகிறாங்க, நெருப்பிக்கிட்ட போகிறாங்க. அந்த சம்பவத்தை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க, இதில் ஆ நூரன் காலலி அகலிஹி, அவர் தூரத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்த்த பொழுது தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார், உம்குசு இன்னி ஆனஸ்து நாரா, இங்கே தங்கிருமா, கொஞ்சம் இங்கே ஓய்வாயிரு, நான் ஓடி போய் எங்கேயா வெளிச்சம் கிடைதான் பார்க்குறேன், இருட்டில் ஒன்றும் தெரியல, தூரத்தில் வெளிச்சம் தெரியுது, அங்கே யாரோ ஆட்கள் யாராவது உதவிக்கிறாங்கன்னு பார்க்குறேன், நான் அங்கேயே போய் ஏதாவது நெருப்பு கிடைக்குமா, இல்லை யாராவது வழி கிடைக்குமா, இல்லை ஏதாவது ஆட்கள் கிடைப்பாரான்னு பார்க்குறேன், இம்குசு இன்னி ஆனஸ்து நாரா, நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், நான் ஓடி போய் நெருப்பு வருகிறேன், நெருப்பு எடுத்து வருகின்றேன், நான் ஏதாவது நெருப்பு பந்தத்தை எடுத்து வரலாம், அல்லது அந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதியிலே ஏதாவது நமக்கு வழி தெரியலாம், ஆகிய கொஞ்சம் இங்கே அமைதியாயிருமா என்று சொல்லிவிட்டு அவர் அந்த நெருப்பை நோக்கி சென்றார். பலம்மா அத்தாஹா, அந்த நெருப்பை நோக்கி வந்த இடத்திலே நூதியா மூசா, மூசாவே என்று ஒரு அசரீரி சப்தத்தை அவர் கேட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன்ல சூரத்து தாஹாவுடைய ஆரம்ப வசனங்கள், நூதியா மூசா, மூசாவே என்று அவர் அழைக்கப்பட்டார். அப்படியே பயந்துட்டாங்க, யார் நம்மளை கூப்பிடுறது, இருட்டா இருக்குது, ஏதோ வெளிச்சம் பார்க்கலாம் பார்த்தா அங்கே ஆள் யாரும் இல்லை, கண்ணுக்கு யாரும் தெரியல, திடீர் என்று மூசாவே என்று அழைக்கப்படுகின்றார். அங்கெங்கும் பார்க்கிறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. பிறகு அந்த அறிவிப்பு சொல்கின்றது, இன்னக பி வாதின் முகத்தஸின் துவா, நீங்கள் ஒரு பரிசுத்தமான பகுதியில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கால் செருப்புகளை கழற்றி விடுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவரிடத்திலே அந்த அசரீரி பேசுகின்றது, உருவம் தெரியாத ஒரு பேச்சு பேசுகின்றது அவரிடத்தில். என்ன பேசியது, அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே மூசாவே, உம்மை நாம் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், உம்மை நாம் அல்லாஹ்வுடைய தூதராக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மூசா என்ற அந்த ஒரு மனிதரை ரப்பல் ஆலமீன் பேச்சின் மூலமாகவே தர்பியத் படுத்துகின்றான். அந்த தர்பியத் நடந்த விதத்தை அல்லாஹ் சொல்கின்றான், உமா தில்கபி யமீனிகயா மூசா, மூசாவே உங்களுடைய வலது கையில் என்ன இருக்கின்றது, மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் அளிக்கிறார்கள், காலஹிய அசாய், அது என்னுடைய அசாக்கோல், ஹத்தவக்கோ அலையா, நான் அதை மீது சாய்ந்து ஓய்ந்து ஓய்வெடுப்பேன், அஹுஷுபியாலா கனவி, என்னுடைய ஆடுகளுக்கு அவ்வப்போது இலைதலை பறித்து போடுவேன், ஒலியஃபியா மாரி புஹரா, இன்னும் நிறைய பர்பஸ்க்காக இதை பயன்படுத்துவேன் என்று அல்லாஹ்விடத்தில் பதில் அளிக்கின்றார்கள். அல்லாஹ் திருப்பி கேட்கின்றான், ஃபால்கிஹாயா மூசா, மூசாவே அந்த கையில் இருக்கும் அசாவை கீழே போடுங்கள், போட்டார்கள் அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டார்கள், அது படம் எடுக்கும் பாம்பாக மாறியது, நீங்கள் பயப்படாதீர்கள், அந்த அசாவை அந்த பாம்பை பிடியுங்கள், அதனுடைய பழைய நிலைக்கே நான் மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொன்னான், பிடித்தார்கள், மீண்டும் அது அசாவாக மாறியது. அருமைக்குரியவர்களே, இது ஒரு சம்பாஷணை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபிக்கும் ஒரு மூசாவுக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை. இந்த சம்பாஷணை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய குதிரத்தை தன்னுடைய ஆற்றலை இந்த உம்மத் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு மனிதராக, நல்லொழுக்க மனிதராக, ஒரு நற்குணமுள்ள சீலராக விளங்கி ஒரு மண்ணி திருமணம் முடித்துவிட்டு திரும்பி வருகின்ற ஒரு மனப்பெண்ணோடு, தன்னுடைய மனைவியோடு, கர்ப்பமான மனைவியோடு திரும்பி வருகின்ற ஒரு மனிதரை அல்லாஹ் எப்படி நபியாக தேர்ந்தெடுத்தான் என்ற ஒரு பெரிய ஒரு பாரியமான ஒரு விஷயத்தை சாதாரண ஒரு சில வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வது நோக்கம் என்ன? மக்களே, அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்படி தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த நபிக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தர்பியத்தை ஏற்படுத்துகின்றான். என்ன தர்பியத்? நீங்கள் எதை அசா என்று நினைக்கின்றீர்களோ, கைத்தடி என்று நினைக்கின்றீர்களோ, அது உங்களுக்கு பயனளிக்கும் என்று நினைக்கிறீர்களோ, மல்டி பர்பஸுக்காண்டி யூஸ் பண்ணுவேன் என்று நினைக்கின்றீர்களோ, அதன் மீது சாய்ந்து கொள்வேன், அதை வைத்து இலைதலை பறிப்பேன், அதை வைத்து இன்னும் பல காரியங்களை செய்வேன் என்றெல்லாம் நினைக்கிறீர்களோ, அதே அசாவை உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கும் அந்த அசாவை அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு தீங்கிழைக்கும் கொடிய பாம்பாக மாற்றிவிடுவான். எந்த ஒரு பொருளின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். இந்த பொருள் இப்படிப்பட்ட வல்லமை மிக்கது, இந்த பொருள் இந்த ஆற்றல் மிக்கது என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். பணம் காசுக்கு எனக்கு நல்லது செய்யும், எனக்கு என்னுடைய வியாபாரம் எனக்கு நல்லது செய்யும், என்னுடைய சொத்து எனக்கு நல்லது செய்யும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் எதை நல்லது செய்யும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த சொத்தோ, அந்த பணம் காசோ, அந்த வியாபாரமோ, அந்த பதவியோ நாளைக்கே உங்களுக்கு தீங்கழிக்கும் சாதனமாக மாறிவிடும். இந்த ஒரு படிப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்படுத்தி அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசாவின் நபியாக ஆக்குவதாக சூரத் தாஹாவுடைய ஆரம்ப வசனங்களை சொல்கின்றான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குதிரத்தை பற்றி தன் திருமலை சொல்ல நோக்கம் என்ன சகோதரர்களே, மூமின்களே, எப்படி யூதர்கள் ஒமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வுடைய வல்லமையை புரியாமல், அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்காமல், அல்லாஹ் கொடுத்த உன்னதமான அந்தஸ்தை, உன்னதமான கண்ணியத்தை இழந்து நாசத்திற்கும் கேட்டிற்கும் அழிவிற்கும் ஆளானார்களோ, அதுபோன்று மூமின்களே நீங்களும் அல்லாஹ் கொடுத்த இந்த உன்னதமான நியாமத்தை அருட்கொடை இழந்து விடாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்காமல் இருந்ததை போன்று நீங்களும் விளங்காமல் இருந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து சக்தியும் இருக்கிறது, அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பதை வெளிப்படையில் பேசுவதல்ல, உள்ளத்தில் அந்த நம்பிக்கை கொண்டு வாருங்கள், அந்த தவக்குலை கொண்டு வாருங்கள் என்ற படிப்பினை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்காக இந்த சம்பவத்தை சொல்கின்றான். இது கனவல்ல, நிஜம். முஸ்லிம் மாணவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அழகிய கடன் IAS அகாடமி. தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், இன்ஷா அல்லாஹ் நீங்களும் IAS IPS ஆக ஓர் அற்புத வாய்ப்பு. உணவு, தங்குமிடம், பயிற்சி மற்றும் புத்தகங்கள் அனைத்தும் இலவசம். நுழைவு தேர்வு நாள் இன்ஷா அல்லாஹ் June 9 இணையதள பதிவு ஆரம்பமாகிவிட்டது. தொடர்புக்கு அழகிய கடன் IAS அகாடமி, அழகிய கடன் அறக்கட்டளை, 822 அண்ணா சாலை, சென்னை 2, போன் 9600006246. ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவது பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத், இதே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வசனம், மூசா அலைஹிஸ்ஸலாத் வாழ்க்கை நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு ஃபிரௌனிடத்தில் வருகின்றார்கள். ஃபிரௌனிடத்தில் வந்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஆனந்த ஃபிரௌனுடைய செய்த கொடூரங்கள் அநியாயம், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆண் குழந்தைகளெல்லாம் வெட்டி சாய்த்தான், பெண் குழந்தைகளாம் உயிரோடு விட்டான், எவ்வளோ பெரிய கொடுங்கோலன். ஆனால் ரப்புக்கும் ஆலா, நான் தான் உயர்ந்த ரப்பு, பெரிய ரப்பு என்று சொன்னான். இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் டயர்டாகி வெறுத்து போய், இவனுக்கு இவ்வளோ தாவா செய்தோம், இவ்வளோ அழகான உபதேசம் செய்தோம், ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபியாக அனுப்பும்போதே சொல்லி அனுப்பினான், நபியே நீங்கள் ஒரு கோபக்காரர் எனக்கு தெரியும், யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கோபக்காரர் எனக்கு தெரியும், உங்களுடைய கோபத்தை இந்த தாவா பணியில் காட்டிடாதீங்க, அழைப்பு பணியில் காட்டாதீங்க. அந்த ஃபிரௌனுக்கு நீங்கள் ரொம்ப சாஃப்டான விதத்தில் சொல்லுங்கள், நளினமாக சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. லல்லஹு யதக்கரு யக்ஷா, நீங்கள் சொல்லக்கூடிய நளினத்தை பார்த்து, சொல்லும் அழகை பார்த்து, அந்த உங்களுடைய பாசிட்டிவ் அப்ரோச்சை பார்த்து, லல்லஹு யதக்கரு யக்ஷா, அவன் விளங்கி அல்லாஹ்வை அஞ்சக்கூடும், அதனால் சாஃப்டாக சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கிஞ்சிட்டு மாறு செய்து விடவில்லை. ரொம்ப அழகாக சொன்னாங்க, ரொம்ப நிதானமாக சொன்னாங்க. தன்னுடைய இயற்கை சுபாவத்தை ஓரமாக வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கிணங்க அவ்வளவு அமைதியா, அவ்வளவு சுபாவமா, அவ்வளவு அழகா சொன்னாங்க. அவ்வளவு நிதானமாக சொல்லியும் அந்த அயோக்கியனுக்கு ஈவான் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வெறுத்து போய் துவா செய்றாங்க, இன்னக்க அதைத்த ஃபிரௌன வ மலாஹு ஜீனத்தன் வ அம்பாலா, யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே, இன்னக்க அதைத் ஃபிரௌன வ மலாஹு, ஃபிரௌனுக்கும் அவனுடைய பரிவாரங்களுக்கும் நீ செல்வத்தையும் இந்த உலகத்தின் அலங்காரத்தையும் பதவியையும் வாரி வழங்கிவிட்டாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த உலகத்தின் அலங்காரத்தையும் பதவியின் அலங்காரத்தையும் செல்வ செழிப்பையும் அவனுக்கு வாரி வழங்கிவிட்டாய் ஃபில் ஹயாத்தி துனியா, இந்த உலக வாழ்க்கையிலே. ஆனால் ரப்பனா, அவர்கள் நீ கொடுத்த செல்வத்தை வைத்து, நீ கொடுத்த இந்த அலங்காரத்தை வைத்து, நீ கொடுத்த இந்த அற்புதமான இந்த உலக செல் வாழ்க்கையை வைத்து, மக்களை நேர்வழியிலிருந்து அவன் பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அதிகாரம் நீ கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றான் மக்களை வழிகெடுப்பதற்காக. அவனுடைய செல்வங்களை எல்லாம் அழித்துவிடு, நீ கொடுத்த செல்வத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறான், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அவன் செல்வங்களை எல்லாம் அழித்து, அவனுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் முத்திரையிட்டு விடு, உள்ளங்களை கடுமையாக்கி விடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செஞ்சாங்க. ஏனென்றால் ஃபலா யுமினோ ஹத்தா யரவுல் அதாபுல் அலீம், நான் இவ்வளோ சொல்லிட்டேன், இவ்வளோ தாவா செஞ்சிட்டேன், இவ்வளோ நளினமாக சொல்லிட்டேன், அவன் ஒருபோதும் ஈமான் கொள்ளவில்லை. ஃபலா யுமினோ, இதுவரையும் இதுவேலும் அவர் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஹத்தா லியரவ் அதாபுல் அலீம், வேதனை தரக்கூடிய அந்த நோவினையை, கடுமையான அந்த வேதனையை அவர்கள் நேராக பார்க்கும் வரை ஈமான் கொள்ள மாட்டார்கள் யாருலா. ஆகவே ஒத்தமிஸ் அலா அம்பாலிஹிம், அவருடைய செல்வங்கள் எல்லாம் அழித்து நாசமாக்கிவிடு என்று துவா செஞ்சிட்டாங்க, பத்வா செஞ்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்வா செஞ்சு, ஒரு நபியுடைய பத்வா யாரும் தப்பிக்க முடியுமா? ரப்பல் ஆலமீன் முடிவு செய்து விட்டான், இனிமேல் இவனை அழித்து விட வேண்டும் என்று. அந்த வரலாறு நமக்கு தெரியும், செங்கடல் பகுதியில் அல்லாஹ் செங்கடலை பிளக்க செய்கின்றான். அவன் உள்ளே செல்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பித்து போகின்றார்கள் தங்களுடைய சமுதாயத்தோடு. பின்னாலேயே அவன் வருகின்றான். வரும்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய பரிவாரங்களை தப்பிக்க வைத்து விட்டு ஃபிரௌனுடைய பரிவாரங்களை அந்த கடலை மூழி அழிக்க செய்கின்றான். அந்த நேரத்திலே, அந்த கடலிலே மூழ்கி உயிர் பிரியும் நேரத்திலே, ஃபிரௌன் சொல்கின்றான், ஆமனத் பிரபி ரப்பலான் கேட்கின்றான், ஆலான் இப்பதான் அறிவு வந்துச்சா? ஒக்கத அசை தகவல், இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட்டம் போட்ட, என்னென்ன அநியாயம் பண்ண, பெரிய ஃபசாதுக்காரனா இருந்த, குழப்பக்காரனா இருந்த, உலகத்தில் இதுவே யாரும் இதுவரை யாருமே சொல்லாத அளவுக்கு, ஆனா ரப்புக்குள்ள ஆலா, நான் தான் பெரிய ரப்பு என்று சொல்லி கொண்டிருந்தாய், ஆலான் இப்பதான் அறிவு வந்து விட்டதா என்று சொல்லி அவனுடைய அந்த பொய் வாக்குமூலத்தை அல்லாஹ் ஏற்கவில்லை. ஏற்காமல் அவனுக்கு சொன்னான், நீ செய்த அட்டுழியத்திற்கும் நீ செய்த அநியாயத்திற்கும் என்னுடைய ஆற்றலை நான் எப்படி தெரியுமா காட்டப் போகிறேன், என்னுடைய வல்லமை இந்த உலகத்திற்கு எப்படி தெரியுமா காட்டப் போகிறேன். அல் ஃபல் யௌமன் நஜீக பி பதனிக லி தகூன லிமன் ஹல்ஃபக் ஆயத்தம் வஇன்ன கஸீரன் மினன் நாஸ் ஆயாத்தினா லகாஃபிலூன். ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீ செய்த அட்டுழியத்தையும் அநியாயத்திற்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு என்னுடைய ஆற்றலை குதிரத்தை காட்டப் போகிறேன். எப்படி தெரியுமா? இதுவரையில் யாருக்குமே செய்யாத ஒரு சிறப்பு ஏற்பாடாக, என்னுடைய கோடானு கோடிக்கணக்கான படைப்பினங்களில், கோடானு கோடிக்கணக்கான உயிரினங்களில், ஜீவராசிகளில், எந்த ஜீவராசிக்கும் எந்த மனிதனுக்கும் எந்த படைப்புக்கும் செய்யாத ஒரு அற்புதமான ஏற்பாட்டை உன்னுடைய விஷயத்தில் செய்ய போகிறேன். என்ன தெரியுமா? ஃபல் யௌமன் உனஜீக பிபதனிக்க, உன்னுடைய உடலை கியாமத்து நாள் வரையில் பாதுகாக்கப் போகிறேன். ரப்பல்லாஹ் சொல்றான், நீ இந்த உலகத்திற்கு செய்த அநியாயங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, இந்த உலகத்தில் நீ செய்த அட்டுழியத்திற்கு ஒரு வாழும் சாட்சியாக, உயிருள்ள சாட்சியாக, உன்னுடைய உடலை கியாமத்து நாள் வரை பாதுகாக்கப் போகின்றேன். நீ தக்குவன லிமன் ஹல்ஃபக்க ஆயா, உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, என்னுடைய குதிரத்தின் வெளிப்பாடாக, என்னுடைய ஆற்றலின் அத்தாட்சியாக உன்னுடைய உடலை பாதுகாக்கப் போகிறேன். ஆனாலும் பெரும்பான்மையான மக்கள் என்னுடைய இது போன்ற அத்தாட்சிகளை மறந்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வாக்குறுதிப்படி சகோதரர்களே, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் அந்த ஃபிரௌனுடைய உடலிலே அழிக்கப்பட்ட, கடலிலே அழிக்கப்பட்ட உடலை கடலின் ஒரு பகுதியிலே பத்திரமாக ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து, அதற்கு பிறகு அந்த எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மம்மி என்ற பெயரிலே இறந்தவருடைய உடலை பாதுகாத்து வைப்பார்களோ அவருடைய கைகளில் அந்த உடல் அகப்பட்டு இன்று வரை சகோதரர்களே அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திற்கு ஏற்ப, அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதிக்கு ஏற்ப ஒரு வாழும் சாட்சியாக, வாழும் அத்தாட்சியாக இந்த ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கெய்ரோ மியூசியத்திலே இன்று வரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அதே கெய்ரோ மியூசியத்திலே நாங்கள் சென்று நேரடியாக பார்த்த பொழுது மற்ற தலைவர்கள், மற்ற அரசிய அரசன் அவருடைய உடலும் இருக்கின்றன, நிறைய பேருடைய உடலும் இருக்கின்றன, அதிலே ஃபிரௌனுடைய உடலும் இருக்கின்றது. அந்த முன்னால் உள்ள ஃபிரௌனுக்கு அப்புறம் வந்தவருடைய உடல் எல்லாம் கறி கட்டைகளை போன்றும், விறகு கட்டைகளை போன்றும் இருக்கின்றது. உடல் தான் முடி மட்டும்தான் மனித முடியை போட்டு தெரிகிறது, மற்ற உடல் எல்லாம் அடையாளம் தெரியாத அளவுக்கு கறிக்கட்டையிலே போயிருக்கின்றன. அருமைக்குரியவர்களே, ஃபிரௌனுடைய உடல் மட்டும்தான் இன்று வரை அவனுடைய முடியும் அவனுடைய மூக்கும் அவனுடைய கை விரல்களும் கையில் உள்ள நாங்களும் கூட அப்படியே உயிருள்ள மனிதனுக்கு இருப்பதை போன்றிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமை, இதெல்லாம் ரப்பல் ஆலமீனுடைய திருமறையில் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா? நாம் யூதர்களை போன்று ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய வல்லமையுடைய விஷயத்திலே நாம் பாராமுகமானவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக ரப்பல் ஆலமீன் இந்த அட்டாட்சிகளையும் இந்த குதிரத்தை எல்லாம் சொல்லி, மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனிலே ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் தன்னுடைய வல்லமையை பற்றி என்பதை எல்லாம் பாருங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், அவர்களுக்கு ஏற்பட்ட சம்பவத்தை சூரத்து மரியம்ல ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழகாக விளக்குகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த கன்னிப்பெண்ணுடைய உள்ள வயிற்றிலே கருவிலே ஒரு ஆண் மகனை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ஒரு அற்புத பிறவியை அவர்களை கருவிலிருந்து பிறக்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். முடிவு செய்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த கன்னி மேரிடத்திலே அல்லாஹ் அனுப்புகின்றான். கன்னி மரியம் இடத்திலே அந்த அம்மையார் கன்னிப்பெண்ணாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு ஆணையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது இதுவரையில். எந்த ஆணும் இவர்களை பார்த்து விடாதபடிக்கு பர்தாவோடு ஹிஜாபோடு இருக்கின்றார்கள். தன்னுடைய முகத்தையோ தன்னுடைய அழகையோ மற்றவர்களுக்கு முன்னால் கடை போட்டு காட்டக்கூடிய ஒரு கடைச்சரக்காக தன்னுடைய அழகை அந்த அம்மையார் ஆக்கவில்லை. அந்த மற்ற ஆண்கள் தன்னை பார்த்து விடாதபடிக்கு முழுமையான முறையில் பர்தாவோடு ஹிஜாபோடு இருக்கின்றார்கள். அவருக்கு மத்தியில் திடீர் என்று ஒரு மனிதர் வருகின்றார். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் சூரத்து மரியமிலே, ஃபர்சல்னா இலைஹா ரூஹனா, அவரிடத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி வைத்தோம். ஜிப்ரீல் என்ற பரிசுத்த ஆவியை அனுப்பி வைத்தோம். அழகான தோற்றத்துடன் ஒரு அற்புதமான வாலிபராக திடீர் என்று அவருக்கு முன்னால் தோன்றினார். காலத்தவரை பார்த்தவுடன் அந்த அம்மையார் பதறினார், நான் உன்னிடவிட்டு அல்லாவிடத்தில் பாதுகாவல் தெரிகின்றேன். இன்னி அவுது பிர் ரஹ்மான், நான் ரஹ்மான் இடத்தில் பாதுகாவல் தெரிகின்றேன். மின்க உன்னிடமிருந்து, இன் குன்த தக்கையா, நீ நல்ல மனுஷன், வெளியே போ, ஒரு கண்டிப்பிடத்தில் நிக்கிறீ அறிவில, வெளியே போ என்று அந்த அம்மையார் ஜிப்ரீல் என்று தெரியாமல் அதற்றுகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளிக்கிறாங்க, காலை இன்னமான ரசூல் ரப்பீக், நீ நினைக்கிற மாதிரி நான் வாலிபன் இல்லைம்மா, நான் ஆம்பளை இல்லை மனுஷன் இல்லை, நான் ரப்பு அனுப்பி வைத்த தூதன், நான் ஒரு மலக்கு, எனக்கு ஆசாபாசங்களோ ஆசைகளோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இச்சைகளோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உன்னை பார்த்து எனக்கு நான் இச்சை ஏற்படுத்த வேண்டும் ஆசை ஏற்படுத்தலாம் ஒன்றுமே கிடையாது. நான் உன்னுடைய ரப்பு அனுப்பிய ரசூல் தூதன், அஹபலக்கி குலாமன் ஜக்கியா, உனக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை அன்பளிப்பாக வழங்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன். அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான், உனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கப் போகிறது, அற்புதமான குழந்தை பிறக்கப் போகிறது, பரிசுத்தமான குழந்தை பிறக்கப் போகிறது என்ற செய்தி சொல்வதற்கான அனுப்புகிறான் சொன்னவுடன் காலத்து அந்த அம்மையார் கேட்டார், அண்ணா எக்குனுலி குலாம், இது என்ன அநியாயமா இருக்கின்றது? அண்ணா எக்குனுலி குலாம், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? உலம் எம் சசனி பஷர் உலம் அக்கு பகையா, குழந்தை பிறப்பதாக இருந்தால் இரண்டே வழிதான், ஒன்று ஹலாலான வழியிலே திருமணம் முடித்து ஒரு ஆண் மூலமா பிறந்த குழந்தை பிறக்க வேண்டும், அல்ல ஹராமான வழியிலே விபச்சாரம் செய்து அதன் மூலமா குழந்தை பிறக்க வேண்டும். உலம் எம் சசனி பஷர், எந்த மனிதனும் என்னை ஹலாலான வழியிலே இதுவரை தீண்டியதும் கிடையாது, உலம் அக்கு பகையா, நான் நடத்தப்பட்ட பெண்ணும் கிடையாது. இது இப்படி இருக்கும்பொழுது அண்ணாய குன்லி, இது எப்படி நடக்கும்? ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு ஒரு அவதூறு தூக்கி போடுறீங்க, குண்டு தூக்கி போடுறீங்க, இது எப்படி நடக்கும்? அண்ணா எக்குன்லி குலாம், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று ஆச்சரியமா அந்த அம்மா கேட்டார். அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளிக்கிறார், கால கதாலி, அப்படித்தம்மா அப்படித்தான், அல்லாஹ் நாடித்தானா முடிஞ்சு போச்சு, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதுக்கு மனிதன் தீண்டணும், நீ தப்பான வழியில் போகணும், திருமணம் முடிக்கணும், ஆண் பெண் உறவு நடக்கணும், அப்படிலாம் ஒண்ணுமே அவசியம் இல்லை. கால கதாலிக், அல்லாஹ் நாடி விட்டான். கால ரப்புக்கு ஹுவ அலைய ஹய்யுன், அல்லாஹ் சொல்றான், இது எனக்கு ரொம்ப லேசுன்னு சொல்றாமா உனக்கு, அல்லாஹ்க்கு இது பாரதூரமான விஷயம் அல்ல, இது பாரதூரமான விஷயம் அல்ல, சிரமமான விஷயம் அல்ல, அல்லாஹ் ரொம்ப லேசு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எதுக்கு தெரியுமா? ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினான் தெரியுமா? அல்லாஹ் இலகுவான காரியத்தை ஒலி நஜி அலஹு ஆயத்தல் லின்னாஸ் வ ரஹ்மத்தன் மின்னா, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இது ஒரு அருட்கொடையாகவும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அத்தாட்சியாகவும், இதுதான் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய ஆற்றலின் அத்தாட்சி, ஒரு அத்தாட்சியாகவும் ரஹமத்தாகவும் அல்லாஹ் இதை நிகழ்த்துகின்றான். ஆகவே இது ஒரு பாரதூரமான விஷயம் அல்ல என்று சொல்லிவிட்டு சொன்னவுடன் இப்ராஹிம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், அந்த அம்மையாரை தீண்ட கூட இல்லை, அவங்களுடைய அந்த மேலாடையின் அங்கி, மேல் அங்கியினுடைய அந்த கையை பிடிச்சு இந்த இடத்தில் ஊதுகிறார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, ஊதினார்கள்ங்கிற அல்லாஹ் எங்க ஊதினாங்க, இந்த கையை பிடித்து இந்த இடத்துல ஃபூ என்று ஊதினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவுதான். அருமைக்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒருவர் ஊதுவதற்கும் அது கருவிலே கர்ப்பமாக தரிப்பதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இதா தொடர்பு இருக்கிறதா? அவர் ஊதியது இந்த சட்டை கைக்குள்ளே பூ என்று ஊதினார்கள். ரப்புல் ஆலமீன் அவருடைய கருவுக்குள் ஒரு ஆண் மகவை தரிக்க செய்தான். உடனடியாக உண்டாகிவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, ஒவ்வொரு மாசம் மாசம் வளரல, ஸ்கேன் எடுத்து பார்க்கல. உடனடியாக அது குழந்தையாக உண்டானது. திடீரென்று குழந்தை உண்டான உடன் இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபன்தபதத் பிஹி மக்கான கசியா, மனிதர்களை விட்டு ஒதுங்கி அப்படியே மனதளவில் பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி, மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். என்ன பெரிய அநியாயமா இருக்குது, நான் ஊர்வலத்துக்கு என்ன பதில் சொல்லுவேன், எனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டதே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு 1000 விபச்சாரம் செய்வதெல்லாம் அடுத்த நிமிடம் துறை தெரிந்து விட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். எந்த தப்பும் செய்யாத, எந்த தவறும் செய்யாத, எந்த பாவம் அறியாத ஒரு அப்பாவி அவளை பெண் திடீரென்று கர்ப்பமாகி வந்து நின்றால் இந்த உலகம் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லும்? அதை நினைத்து அந்த அம்மையார் அழுதார்கள். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளானாங்க, மன உளைச்சல் காளானார்கள். ஃபன்தபதத் பிஹி, அப்படியே ஒரு ஓரமாக ஒதுவிட்டார்கள். மக்கானன் கசியா ஊருக்கு ஒரே ஓரமாக ஒதுக்கிட்டாங்க. ஃபஜாபகல் மகாதுல்லா ஜிதை நகலி, திடீரென்று அவர்களுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டு அவர்களை அறியாமலேயே அந்த பிரசவ வேதனை அவர்களை இழுத்து கொண்டு வந்தது. அல்லாஹ் சொல்லினான், ஃபஜாஹுல் மகா, பிரசவ வேதனை இழுத்து கொண்டு வந்தது. இலா ஜிதை நகலத்தி, ஒரு பேரிச்ச மரத்தின் பக்கம் கதர்றாங்க. யா லைத்தனி காலத், யா லைத்தனி, ஹே ரப்பே, நான் என்ன பண்ண அநியாயம், மித்த கபலஹாதா, இதற்கு பதிலாக நான் செத்து போயிருக்க கூடாதா? பிரசவ வேதனை, மன உளைச்சல் எல்லாம் சேர்ந்து அம்மா எப்படி தவிக்கிறாங்க பாருங்க சகோதரர்களே. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட இந்த கஷ்டத்தை, இந்த வேதனையை, அந்த அம்மையாருடைய பரிசுத்த தன்மையை பைபிள் கூட சொல்லுங்க, பைபிள் கூட சொல்லலை. அல்லாஹ்வுடைய திருமறை இவ்வளோ அழகாக விளக்குகின்றது. சூரத்து மரியம் எடுத்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக அந்த அம்மையாருக்கு ஏற்பட்டதையும், அந்த அம்மையாருக்கு அல்லாஹ் உதவி செய்ததையும், பிறகு மரியம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் முன்னாடி வந்து அந்த அம்மா பயப்படுவாங்கன்னு சொல்லி, மறுபடியும் ஒரு ஆன்மகம் வந்துடுறாருன்னு சொல்லி பின்னாடி இருந்து சொல்கிறாங்க, ஹுஸ்ஸி இலைக்கு, நீ இருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பளத்துடைய கிளையை பிடித்து உழுக்கு, அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் கொடுப்பான். பேரிச்சம்பளம் கொடுக்கறது, அதை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிக்கிறாங்க. தண்ணி குடித்த பிறகு நான் அந்த குழந்தையோடு எப்படி ஊருக்கு போவேன், ஊருக்குள்ளே போவேன், யார் என்ன கேட்டாலும் என்ன பதில் சொல்லுவேன் அப்படி தவிக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் மறுபடியும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்றான், ஃபாத்தத் பிஹி கௌமஹா தஹ்மிலஹு, குழந்தையை தூக்கிட்டு ஊருக்குள்ளே வர்றாங்க. ரப்புல்லா அந்த மக்கள் கிட்ட, காலு யா மரியம், மக்கள்லாம் கேட்குறாங்க, மரியமே லக்கது ஜேத்து செய்யன் கரியா, என்ன பாவம் பண்ணிட்டு வந்திருக்க பாவி, பாதகத்தி, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற, யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய தங்கச்சியே. என்ன அந்த அம்மையாருடைய அண்ணன் ஹாரூன் ரொம்ப கண்ணியமான ஊரில், சமுதாயத்தில் கண்ணியமான மனிதராக இருந்தார். உன் அண்ணன் ரொம்ப கண்ணியமானவங்க, உன் தாய் ரொம்ப கண்ணியமானவள், உன்னுடைய தகப்ப ரொம்ப கண்ணியமானவர், இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்துட்டு என்ன பாதகத்தி, என்ன பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கிற என்று மக்கள் எல்லாம் படித்தார்கள். அதுக்கப்புறம் சொன்னது அல்லாஹ் சொல்கிறா பாருங்க, விழாவாரியே சொல்கிறா பாருங்க, அந்த அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க. எது பேசுனா, குழந்தைகிட்ட பேசினாங்க, இங்கே பேசு குழந்தைகிட்ட, நான் எதுவும் பேச மாட்டேன். அல்லாஹ் பேச வைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, காலை இன்னி அப்துல்லா, நான் தான் அல்லாஹ்வுடைய அடியான், ஆத்தானியல் கிதாப், எனக்கு இறைவன் வேதத்தை கொடுத்தான், என்னுடைய தாய் பரிசுத்தமானவள் என்றெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வைத்தான். சகோதரர்களே, இந்த சம்பவங்கள்லாம் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வதன் காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை நாம் விளங்க வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாம் எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்க்கின்றோம்? ஒரு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை நிமிடம் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்கும், உணர்வதற்கும், தர்ஜுமா படிக்கிறதுக்கும், அந்த மொழிபெயர்ப்பை படிப்பதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்குவதற்கும் எத்தனை பேர் முயற்சி பண்றோம்? யாருக்கான கொஞ்சமா சிரத்தை அடிக்கின்றோம்? நவுது பில்லா சகோதரர்களே, இந்த நிலை நீடிக்குமேனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யூதர்களுடைய குணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ரொம்ப நேரம் ஆகாது யூதர்களை போன்று மாறிவிடுவதற்கு. அல்லாஹ் அந்த நிலை நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு கொடுத்த உன்னதமான ஹைர உம்மத் என்ற அந்த பெயரை, கண்ணியமான உம்மத் என்ற பெயரை தக்க வைக்கக்கூடிய பாக்கிய தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சாபத்தை விட்டு பாதுகாத்து, கெட்ட யூதர்களுடைய குணத்தை விட்டு நம்மை பாதுகாத்து, அல்லாஹ்வுடைய குரானை அர்த்தத்தோடு புரிந்து அல்லாஹ்வுடைய வல்லமையும் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மைகளின் குணாதிசயங்கள் கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சி பற்றிய தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க வெள்ளிமேடை மக்கா மஸ்ஜித் 822 அண்ணா சாலை சென்னை 2, ஃபோன் 421 4133.